அர்த்தம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா யா, அர்த்தம் ரெண்டாயிரத்துல. உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடை யார் அவர் அலைவர் அன்னவர் கே சரண் நாங்கள். உலகம் யாவையும் தாம்புல ஆக்கலும் நிலைவருத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நீக்களும் என்று இருக்கிறோம். நீக்களும் நீக்களும் நீக்கலாம் நீக்குவதும் நீங்காது இருக்கின்றவன் அவன். அந்த மூன்றையும் எப்போதும் கை கொண்டிருக்கிறான். ஆக்குவதை ஆக்கியதை நிலை பெறச் செய்வதை நிலை பெறச் செய்ததை இறுதியில் நீக்குவதை இந்த மூன்று வேலைகளையும் அவன் நீங்காது கை கொண்டு அவனிடம் இருந்து இந்த தொழிலும் ஒருபோதும் நீங்குவதில்லை. அதனால் நீச்சலும் நீங்களா அழகிலா விளையாட்டு இதையெல்லாம் விளையாட்டவன். இதை ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவோ அவன் செய்யவில்லை. அவன் ஒரு விளையாட்டு நிமித்தமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அழகிலா விளையாட்டு இந்த விளையாட்டு என்ற சொல்லுக்கு இணையாக லீலை என்ற சொல்லை பயன்படுத்துவன். அந்த லீலை என்ற சொல் வட சொல். இந்த விளையாட்டு என்பதற்கு இணையான வார்த்தை அவனுடைய லீலா வினோதம் என்று சொல்லை பிரயோகிப்பார். இரண்டுமே ஒத்த பொருள். எல்லாமே லீலைகள் தான், எல்லாமே அவனுடைய விளையாட்டுகள் தான். அதனால் அவன் எப்படி வேண்டுமென்றாலும் விளையாடுவான். அதில் நாம் கேள்வி கேட்க முடியாது. அது அவனுடைய கையில். அவன் நினைத்தால் இன்றைக்கு ஒரு விதமாக இருப்பதை நாளைக்கு தலைகீழாக மாற்றி விடுவான். அவன் நினைத்தால் உலகத்தை எல்லாம் பொடி பொடியாக நொறுக்கிவிட்டு புதிதாக உலகத்தை படைப்பான். என்ன வேண்டுமென்றாலும் செய்வான். அவன் ஒரு விளையாட்டுக்காரன். அவனிடத்தில் நாம் எந்த விதியையும் எதிர்பார்க்க முடியாது. அது அவனுடைய கையில். அவன் செய்யக்கூடியது அது என்ற பொருளில் இந்த பாடல் அந்த சொல்லை கையாண்டு அடுத்த பாடலுக்கு. ஐயா எப்படி படிக்கலாம்யா? நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு வாட்டி சொல்லாமா, இல்லாட்டி இல்ல எல்லாம் நான் சேர்ந்து முதல் படி. சொல்றது, ஏன்னா எல்லாம் சேர்ந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த அது சந்தத்தோட சரியா. நம்மளுக்கு அந்த சந்தத்தோட சேர்ந்து ஒவ்வொரு சொல்றது கொஞ்சம். பாடலையும் ஒவ்வொரு பாடலையும் எத்தனை பேர் இருக்கும்? மூணு பேர் இருக்கும் மூணு பேருமே எல்லா பாடலையும் திரும்ப திரும்ப சொல்லிடுவோம். வாசிக்க மட்டும் சரி. செய்யணும், அர்த்தம் சொல்லணும். மையம் என்னை இகழவும் மாசென செய்தவும் இது ஏம்புவது யாதனி பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே. வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனில் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே. பிரகாஷ் படிக்கிறீங்களா? வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்த இது இயல்புவது யாதெனில் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வம் மாக்கவி மாட்சி தெரிக்கவே தெரிக்கவே. நான் படித்தேன். வையம் என்னை இகழவும் மாசெனக்கு எய்தவும் இது என்பது யாதெனில் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவே மாட்சி தெரிக்கவே. அடுத்த பாடல். தேவ பாடையின் கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் உரையின்படி நான் தமிழ் ஆவினால் இது உணர்த்திய பண்பரோ. தேவப்பாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முள்ளும் முந்தைய நாவினார் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ. நான் படிக்கிறேன். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தமிழும் முந்திய நாவினார் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ. தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினார் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு ஆரோ. ஐயா, இதுல மூன்று கவிஞர்களை பத்தி சொல்லியிருக்காரு, வால்மீகி, காளிதாஸ், அப்புறம் மூன்றாவது யாரு? அதாவது அந்த மூன்று பேரை பற்றி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இல்லை. இவர் கம்பர் மூன்று பேரை குறிப்பிட்டாலும் கம்பருக்கு முன்பு பலர் செய்திருக்கிறார். கம்பர் முன்பு பல மொழிகள்ல பலர் இல்ல, பல மொழிகள்ல செய்யல, சமஸ்கிருதத்திலேயே பலர் செய்திருக்கிறார். முதல் முதலில் ராமாயணம் சமஸ்கிருதத்திலிருந்து அடுத்து ஒரு மொழிக்கு வந்தது என்றால் அது தமிழுக்கு தான் வந்தது. கம்பர் தான் முதலில் அதை மொழிபெயர்ப்பாக வேறு ஒரு மொழியில் செய்தார் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் மூன்று பேர் என்று சொல்லப்படக்கூடியது பெரும்பாலும் அது வசிஷ்டர், வான்மீகி, கோதாயினர் என்ற மூன்று பேராக குறிக்கப்படுகிறார். அதுல வான்மீகி ராமாயணம் தான் ஆதி ராமாயணம், அவர்தான் ஆதியில் முதல் முதலில் அதை போற்றுகிறார். அதற்கு அடுத்து வசிஷ்ட ராமாயணம் என்ற ஒன்று, வசிஷ்டர் ராமாயணத்திற்குள்ளேயே வருகிறார், ஒரு பாத்திரமாக அவர் வருகிறார். அவர் செய்த ராமாயணம் ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. வசிஷ்ட அமல ராமாயணம் என்ற சில பதிப்புகள் கூட இருக்கின்றன. அது ராமாயண கதையாக இல்லாமல் ராமனுடைய மையமான ஒரு வாழ்க்கை சம்பவத்தை மையப்படுத்தி சொல்லக்கூடியதாக ஒரு ராமாயணம் இருக்கு, அது நான் பார்த்திருக்கிறேன். அதை என்ன சொல்கிறார்கள் என்றால் அமல ராமாயணம், வசித்த அமல ராமாயணம் என்று ஞான வாசித்தம் என்று சொல்லுகிறார்கள். இங்கு இந்த வசிஷ்டர் எழுதிய ராமாயணம் என்று சொல்லப்படுவது அதுதானா, அல்லது முழு கதையுமே அவர் எழுதியிருந்தாரா என்று ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் வசித்த ராமாயணம் என்ற ஒன்று சில பதிப்புகளில் காணப்படுகிறது, அதில் முழு ராமாயண கதையும் இல்லை, பகுதி மட்டும் இல்லை. அதையும் தவிர்த்து வேற ஏதாவது முழு ராமாயண கதை வசிஷ்டர் எழுதிய பதிப்பு யாராவது வெளியிட்டிருக்கிறார்களா என்று. அடுத்து போதாயனர் என்பவர் எழுதின ஒரு ராமாயணம் உள்ளது. போதாயனர் என்பதற்கு பதிலாக காளிதாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இப்படி அந்த மூன்று பேர் யார் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. கம்பர் மூன்று பேர் யார் என்பதை குறிக்கவில்லை, அதனால் உரையாசிரியர்கள் தங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் அந்த மூன்று பேரை நிர்ணயிக்கிறார்கள். அதில் வான்மீகி என் வருவார் என்பதில் மாற்று கருத்து இடமே இல்லை, அது வான்மீகியை பற்றி தனியே ஒரு பாடலில் கம்பரே குறிக்கிட்டு விட்டார். அதனால் வான்மீகி அந்த மூவரில் ஒருவராக இடம்பெற்றிருக்கிறார், அவர்தான் ஆதிகவி என்பதனால் அவர் நிச்சயமாக அந்த ஊரில் ஒருவராக இடம் பெறும். மற்ற இருவர் யார் என்பதில் உரையாசிரியர்களுக்கு இடையே வேதங்கள் உள்ளன. ஆனால் பொதுவாக வான்மீகி வசித்தர் போதாயனர் என்றோ அல்லது வான்மீகி வசித்தர் காளிதாசர் என்றோ சொல்லக்கூடிய ஒரு மரபு. சரிங்க, அடுத்து நான்காவது பாடல், நடையின் இன்புயர் நாயகன் தோற்றத்தில் இடைநிகழ்ந்த ராமாவதப்பே கொடை நிரம்பிய தொல்லை நன் மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தத்ததே. நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த ராமாவதாரப் பேர் தொடை நிரம்பிய தொல்லை நன் மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் நூர் வாய் வயின் தந்ததே. நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் துளை நிரம்பிய தொல்லை நன்மாக்கத்தை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே. நடையே நின்றுயிர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த இராமாவதாரப் பேர் தொடை நிரம்பிய தொல்லை நன் மாக்கதை சடையன் வெண்ணெய் வெண்ணெய் நல்லூர் வயன் தந்தது. பாடல் ஆற்று ஆசலம்புரி ஐம்புரி வாழியும் ஆசலம்பு முளையவர் கண்ணெனும் ஊசலம்பும் பெரியின் புறம்சிலா ஓசலம்புனை ஆற்றணி கூறுவார். ஆசலம்புரி ஐம்புரி வாழியும் காசலம்பு முளையவர் கண்ணினும் பூசலம்பும் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனையின் புனை ஆற்றின் ஆற்றணி கூறுவாம் சாரி. ஆச அலம்புரி ஐம்புரி வாழியும் காசலம்பு முளையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்றணி கூறுவாம். ஆசலம்புரி ஐம்புரி வாழியும் காசலம்பு முளையவர் கண்ணெனும் பூசலம்பு நெறியன் புறம் செலா கோசலம்புனை ஆற்றணி கூறுவாம். மூன்று பேர் மூன்று கவிகள் வான்மீகி வசிஷ்டர் போதாயனருக்கு சொன்னோம் அல்லவா, அதிலும் போதாயனருக்கு பதிலாக காளிதாசர் சொல் காதில் காளிதாசர் பெயரை சேர்த்துக் கொள்பவர்கள் உண்டு. இன்னும் காளிதாசருக்கு பதிலாக அகத்தியர் பெயரை சேர்த்துக் கொள்பவர்கள் உண்டு. அகத்தியரும் ஒரு ராமாயணம் எழுதியிருப்பதாக செய்திகள் குறிப்புகள் உள்ளன. அதே போல வியாசரும் இடம்பெறுகிறார். அந்த வியாசர் பாரதம் எழுதியதாக நாம் கேள்விப்படுகிறோம். வியாசர் பெயரில் இராமாயணமும் கொண்டு உள்ளதாக குறிப்புகள் காணக்கூடிய. அடுத்து பாசகவி என்ற ஒரு கவியை சிலர் சேர்த்து சொல்லுவார். இந்த மூன்று பேர் யார் என்பது இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாமல் தான் இருக்கு. ஆனால் பொதுவாக வான்மீகி வசிட்டர் போதாயினர் என்பது பரவலாக சொல்லப்படுகிறது. அடுத்து ஆறாவது பாடல் அம்பி மேகம் பறந்தது பானுவார் நம்பன் மாதுளன் வெம்மையை நம்பினார் அம்பின் ஆற்றுதும் கெண்டகள் குந்திமேல் உம்பர் வாரி எழுந்தது போன்றதே. பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அம்பின் ஆற்றதும் என்று அகல் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெண்மையை நன்னினான் அம்பின் ஆற்றதும் என் அகல் குன்றின் மேல் இம்பர்வாரி எழுந்தது போன்றதே. அம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அம்பின் ஆற்றதும் என்றகல் குன்றின் மேல் இம்பர்வாரி எழுந்தது போன்றதே. அடுத்து ஏழாவது பாடல் கல்லிடை பிறந்து போந்து கடலிடையை கலந்த நீட்டம் எல்லையில் மறைகளாலும் எம்பரும் பொருள் இதென்ன கொள்ளையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்த சுழற்சி பல்வரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்ததன்றே. கல்லிடை பிறந்த பூந்து கடலிடை கலந்த நீட்டம் எல்லையில் மறைகளாலும் இயம்பெறும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்றே. கல்லிடை கல் பிறந்து என்று இருக்கிறது. பிறந்த என்று இறந்து கல்லிடை பிறந்து போந்து கடல் இடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈது ஈ என தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதோறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்த அன்றே. பறந்ததன்று. பறந்ததன்று. கல்லிடை பிறந்தது பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருளீது பொருள் ஈதெனத்து என்ன என்ன பொருளீதன் பொருள் ஈதென்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதோறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்ததன்று. பாடல். காதுகு சோலைதோறும் பண்பக சாவுதோறும் கோதவிழ் பொய்கைதோறும் குருமணர் தடங்கள்தோறும் மாதவி வேலி கூக வனந்தோறும் வயல்கள் தோறும் போதிய உடம்பு தோறும் சீரென உலாயதன்றே. தாதுகு சோலைதோறும் சண்பக காவுதோறும் பூதவிழ் பொய்கைதோறும் புதுமணற் சடங்கள்தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றே. நட்பே அந்த பூவை பிரிச்சு சொல்லாம சேர்த்து சொன்னா அந்த ஓ சேர்ந்தாரு. உலாயதன்றே. தாதகு சோலைதோறும் சண்பக காவுதோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமணற்றங்கள் மணற்றங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாய்தன்றே. அது மனச்சடங்கள் என்று இருக்கிறது. அதை பிரித்தால் மணல் கூட்டல் தடங்கள் என்று மணல் தடம் என்பது சேர்த்து எழுதும் போது மனச்சடம் என்று வந்திருக்கு. சரிங்க. அப்ப அது எப்படி சொல்லுங்க? புது மணல் கடங்கள் சொல்லுங்க. பிரிச்சு சொன்னால் புது மணல் தடங்கள் என்று சொல்லணும். சேர்த்து சொன்னால் இதுல இருக்கும் போது புது புது மனச்சடங்கள். மணற் கட் புது மணற் கடங்கள். சரி. தாதுலகு தாது தாதுகு சோலைதோறும் சண்பக காவுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புது மணற்றடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் போதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. புணர்ச்சி எப்படிப்பட்டதுன்னா கல் கூட்டல் தமிழ் இரண்டும் சேரும் போது நற்றமிழ் என்று சேருவது போல், கல் கூட்டல் தரை இரண்டும் சேரும் போது கற்றரை என்று சேருவது போல, மணல் கூட்டல் தடம் சேரும் போது மனச்சடம். அடுத்த பாடல். ஒன்பதாவது. பாங்கரும் பாதம் நான்கு பகுத்தவான் நீதி என்பான் தீங்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி ஊங்கையான் பேசல் உற்றான் என்னையான் மொழியல் உற்றேன். பாங்கரும் பாதம் நான்கும் வகுத்தவான் மீகி என்பான் தீங்கவி செவிகளாரத் தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னையான் மொழியலுற்றேன். வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்தவான் மீகி என்பான் தீங்கவி செவிகள் ஆற தேவரும் பருக செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசல் உற்றான் என்னையான் மொழியில் உற்றேன். வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்தவான் மீகி வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகளாரத் தேவரும் பருக செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசல் உற்றான் என்னையான் மொழியல் உற்றேன். இங்க வான்மீகி அப்படின்னு வந்திருக்கு அந்த இடத்துலயே. வெளிப்படையாகவே சொல்லுங்க. இதுல வாங்கரும்னா என்ன அர்த்தம்யா? வாங்கரும் எடுத்தல். வான்கரும் பாதம் நான்கு, ஒரு எடுக்கிறதுக்கு முடியாத நான்கு பாதங்கள், நான்கு அடிகள். ஓ வாங்கர். அந்த ராமாயண ஸ்லோகங்களை பார்த்தால் நான்கு நான்கு அடிகளாக அமையும். அது அதில் வாங்கிறதுக்கு வாங்குதல் என்றால் எடுத்தல் என்று அர்த்தம். வாங்கிறதுன்னு எடுத்தல் இப்போ வாங்குதல் என்றால் அவனை மாறுகால் மாறுகை வாங்கி விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் கதைகளில் படித்து ஆள் மாறுகாள் மாறுகை வாங்குதல் என்றால் ஒரு ஒரு காலை வெட்டிவிட்டு இன்னொரு கையை அதற்கு மாறாக வலது காலை வெட்டிவிட்டால் இடது அடுத்து இடது கையை வெட்டுவது, அவன் உடம்பில் இருந்து நீக்குவது. அங்கு வாங்குதல் என்பது நீக்குதல் என்ற பொருளில் வருகிறது. அதான் இந்த மாறுகாள் காலத்துல, மாறுகை. இந்த காலத்துல நம்ம வாங்கறதுன்னா நம்ம கேட்டல் அந்த மாதிரி அது. ஆமா, வாங்குதல்னா இப்போ நாம் பெறுதல் என்ற பொருளில் பார்த்திருக்கோம். இங்கு வாங்குதல் என்பது எடுத்தல், ஒரு இடத்தில் இருந்து ஒன்றை எடுத்தலை. சரி. அந்த நான்கு அடிகள் உள்ள அந்த ஸ்லோகத்தில் இருந்து எந்த ஒரு வார்த்தையையும் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும். அந்த அளவிற்கு மிக பொருத்தமாக வால்மீகி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் அந்த சொற்றொடர்களுடைய ஒரு அதான் தெரியல. சொல்லுக சொல்லை பிறிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று வள்ளுவர் சொல்கிறார் அல்லவா. நாம் எப்படி பேச வேண்டும் என்றால் நாம் பேசுகிற சொற்களை வேறு ஒரு சொல் வென்றுவிடக்கூடாது. அந்த அளவு தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதே போல கவிதைகளிலும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு இந்த வார்த்தையை விட இந்த வார்த்தை நன்றாக இருக்கிறதே என்று சொல்லி வேறு ஒரு வார்த்தையை அதில் போடுவதற்கு இடம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அந்த கவிஞர் போட்ட வார்த்தையை உச்சபட்சமாக மிக பொருத்தமான வார்த்தையாக அமைந்து விடுவது. அப்படி அமைந்த கவிதைகள் தான் வான்மியின் கவிதைகள் என்பதை கம்பன் சொல்லியிருக்கிறார். அதற்கு நாம் ஒரு உதாரணம் கூட பார்த்தோம். திருக்குறளில் ஒருவர் ஒரு வார்த்தையை எடுத்து திருத்தியதாகவும் அவர் திருத்திய அந்த திருத்தம் பொருத்தம் இல்லாமல் இருந்தது. திருவள்ளுவர் மிகச் சரியான வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார், அதை மாற்றவே முடியாது என்று அதன் பிறகு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு சம்பவத்தை இந்த பாடல் படிக்கும் போது அடுத்த பாடல் பந்தலை மயில்கள் ஆட பந்தலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொந்தல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க எந்திரை எழுநி காட்ட தேன்புள்ளி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மகரம்பீர் திருக்குமாதோ. கண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழங்கி விண் ஏங்க கோழை கண் விழித்து முழங்கி நோக்க முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழியின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைகள் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிள மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. தேன் புளி மகர யாழ் தேம்பிலி தேன் மகர புளி யாழ். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க குண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இப்போது நாம வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல், இந்த பாடல் எல்லாம் அருள்ஷீர் ஆசிரியர் விருப்பம் என்ற அமைப்பில் உள்ள பாடல்கள். இந்த யாப்பு முறைப்படி மிக அதிகமான கவிதைகள் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய எல்லா கவிஞர்களும் இந்த யாப்பு முறையை கையாண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். பிற்காலத்து கவிஞர் ஆரம்பத்தில் சங்க காலத்தில் இந்த யாப்பு முறை கிடையாது, பின்னாளில் உருவான யாப்பு. இது அப்படியே படிப்பதற்கு நல்ல ஓசை நயத்துடன் கதைகளை சொல்வதற்கும் இலகுவாக அமையக்கூடிய ஒரு யாப்பு அமைப்பு. இந்த யாப்பு அமைப்பு கவிதைகள் மட்டுமல்லாமல், கதைகள் காவியங்கள் மட்டுமல்லாமல், வைத்தியம் ஜோதிடம் போன்ற நூல்கள் கூட பல எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மிக பிரசித்தமான, எல்லோரிடமும் பரவலாக புழக்கத்தில் இருந்த ஒரு யாப்பு. படிப்பதற்கு சுகமாக இருக்கும். பாந்தரும் பாதம் நான்கும் பகுத்தவான் நீதி என்பான் தீங்கவி செவிகளார தேவரும் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நர்வம் மாண்டி மூங்கையான் பேசல் உற்றான் என்னையான் மொழியல் உற்றேன் அண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொட்டல்கள் நுழவின் இயங்க குவளை கண் விழித்து நோக்க செந்திரை எழுதி காட்ட தேங்கொழுகி மகரையாள் யாழின் பண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ கேளுண்ட ஒங்கனாரில் திரியுண்ட செங்கால் அன்னம் மாழ்வுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை ஆளுண்ட சேற்று மேதி கண்டுள்ளி கணைப்ப சோர்ந்த பாலுண்டு தீல பச்சை தேரைத்தால் ஆட்டும் பட்டை. இப்படி படிக்கும் போதே அப்படியே ஒரு சுகமான ஒரு ஓசையை நாம் உணரலாம். அந்த அளவு நீங்க படிக்கும் பொழுது நீங்க அந்த இடத்தை கற்பனை செஞ்சுப்பீங்களா இல்ல சொல்ல மாத்திரம் அதே மாதிரி கற்பனையும் பண்ணிக்குவீங்களா எப்படி எப்படி இல்ல அந்த கம்பர் சொல்ற வர்ணனையை நீங்க நினைச்சுட்டே படிப்பீங்களா இல்லாட்டி அது அந்த மனசுல அது படிக்கும் போதே அர்த்தம் தெரிஞ்சு விடும் அல்லவா? இதாக அர்த்தம் கற்பதனால் உங்களுக்கு சில நேரங்கள்ல அந்த அர்த்தம் மனதிற்குள் வராமல் போகலாம். வார்த்தைகளுக்கு கடினமாக தோன்றி அர்த்தம் வராமல் ஆனால் அர்த்தம் நன்றாக தெரிந்து விட்டது என்றால் வாசிக்கும் போதே கம்பர் சொல்லக்கூடிய காட்சி நம்ம கண் வந்துவிடும். இப்போது நாம் ஒரு வசனத்தை படிக்கும் போது, ஒரு நாவலில் ஒரு கதைப்பகுதியை படிக்கும் போது சும்மா வாசித்து கொண்டு போகும் போதே அந்த கதையில் சொல்லக்கூடிய சம்பவம் நம்முடைய மனக்கண் முன்பு வருவது போல் தான் இருக்கு. பயில பயில மனக்கண் முன்பு கம்பர் சொல்லக்கூடிய காட்சி வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அது வராது இருக்கலாம். ஆனால் போக போக அதனுடைய அர்த்தம் தெளிவாக தெளிவாக நாம் வசனம் படிப்பது போலத்தான் நம் மனக்கண் முன்பு காட்சிகள் எல்லாம் தோன்றும். இது பிரகாஷ் நீங்க படிச்சீங்களே செயலுண்ட ஒன்கண்ணாரில் திரிகின்ற செங்கால் அன்னம் என்று அந்த வரியை வாசிக்கும் போதே ஒரு அன்னப்பண்ணம் அன்னப்பறவை செங்கால்களை உடைய ஒரு அன்னப்பறவை அப்படியே அங்கு இங்கு அலைந்து திரியக்கூடிய காட்சி கண்ணு முன்னால் வந்து விடுகிறது. அந்த அந்த அளவுக்கு இன்னும் கற்பனை இன்னும் அந்த உடனே வரல எனக்கு அதான் சொல்லிட்டேன். அது அது ஆரம்பத்துல கொஞ்சம் அது வராது. ஏன்னா அந்த சொல் புரிந்து கொள்வதற்கு இடையே உள்ள அந்த இடைவெளி, சொல்லை நோக்கி அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான இடைவெளியில் நமக்கு கற்பனை வருவதற்கான அந்த கட்டம் வராமல் போய்விடுகிறது. ஆனால் சொற்கள் இலகுவாக ஆகிவிட்டது என்றால் கற்பனை கூடவே வந்தது. செல்லுண்ட ஒன்கண்ணாரி திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை பிள்ளை காலுண்ட சேற்று மேதி கன்று ஊற்றி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. சேலையுண்ட உன் செல் சேலுண்ட சேலுண்ட ஒன் ஒன்கனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினி பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்று மேதி கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. நிரஞ்சன் நீங்க படிக்கிறீங்களா? ஐயோ நான் மியூட்ல படிச்சுட்டு இருந்தேன். சேலுண்ட ஒன் கண்ணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால் உண்ட சேற்று மேதி கன்று உள்ள கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. இது என்ன கண்ணனை பத்தி படுறார இந்த இடத்துல? அதுக்கு இது ஒரு இயற்கை வர்ணனை. இதுல எப்படி கண்ணனை இல்ல இல்ல, நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இது வந்து இந்த பால் பண்ணையெல்லாம் இருக்கு, நிறைய கன்று அந்த பாலை சோர்ந்த இடத்துக்கு அப்புறம் நிறைய. ஒரு அந்த திருப்பாவையில் வருகிறது அல்லவா, நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வா செல்வன் நங்காய். அதாவது பால் பசுவினுடைய மடியில் இருந்து யாரும் கறக்காமல் தானாகவே வழிந்து அந்த வீட்டினுடைய முற்றத்தை சேராக்கியது என்று திருப்பாவையில் வருவது போல, இங்கும் பால் பசுவினுடைய மடியில் இருந்து யாரும் கறக்காமல் தானாகவே வழிகிறது. அங்கு திருப்பாவையில் ஆண்டாள் கொள்ளிய மாடுகளில் இருந்து வழிந்த பால் வீணானது, வீணாக தரையில் வழிந்து ஓடி தரை சேரானது என்று சொல்லப்பட்டிருந்தது. இங்கே கம்பர் சொல்லக்கூடிய மாடுகளில் இருந்து, எருமை மாடுகளில் இருந்து, மடியில் இருந்து யாரும் கறக்காமல் அந்த எருமை மாட்டிற்கு உருவான தாய்மை உணர்ச்சி, அவற்றினுடைய கன்றுகளை அவை நினைத்ததனால் அவற்றின் மடியில் இருந்து தொழிந்த அந்த பால், தாய்மை உணர்ச்சியால் தொழிந்த அந்த பால் வீணாகவில்லை என்று கம்பர் அமைத்து காட்டுகிறார். அங்கு அது வீணானது, அது தரையை சேராக்கி தரையில் வழிந்து ஓடியது. ஆனால் இங்கு இப்படி எருமையின் மடியில் இருந்து வழியக்கூடிய பால் பயன்படுகிறது. யாருக்கு பிள்ளைகளுக்கு. பயன்படுகிறது என்றால் அந்த பறவைகளுக்கு பயன்படுகிறது. அந்த பறவைகள் எல்லாம் அந்த தாமரை பூக்களில் தங்கள் குஞ்சுகளை படுக்க வைத்திருக்கின்றன. படுக்க வைத்து விட்டு அவை போய்விட்டன. இந்த குஞ்சுகள் மட்டும் தனியாக ஒவ்வொரு தாமரை பூவிலும் அந்த தாமரை பூக்களையே படுக்கையாக கொண்டு அப்படியே அதில் புல் அமர்ந்திருக்கின்றன, அப்படியே படுத்திருக்கின்றன. அப்போது அங்கு வருகின்ற அந்த எருமைகள் தானாக பாலை தொழும் போது தங்கள் வாயை திறந்து அந்த பாலை உண்ணுகின்றன என்று கம்பர் அமைத்து காட்டுகிறார். இந்த பாலை அந்த அன்னப்பறவைகள் எப்படி உண்டன என்று சொல்லவில்லை, பாலை உண்டன என்று சொல்லுகிறார். அது எருமை மடியிலிருந்து பொழியும் போதே வாயை திறந்து அப்படியே அந்த பாலை வாங்கி கொண்டனவா, அல்லது எருமைகள் பொழிந்த பால் அந்த வயலில் உள்ள தண்ணீரில் கலந்துவிட அன்ன பறவைகளுக்கு தண்ணீரில் இருந்து பாலை பிரித்தெடுக்கும் சக்தி உண்டு என்பதனால் அப்படி தண்ணீரில் கலந்து கிடக்கின்ற பாலை அவை உறிஞ்சி எடுத்துக் கொண்டனவா என்ற செய்தியை கம்பர் சொல்லவில்லை. நாம் இரண்டு விதமாகவும் பார்த்துக் கொள்ளலாம். நேரடியாகவே அவை வாயை திறந்து அந்த பாலை வாங்கி கொண்டன என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அவை தண்ணீரில் கலந்து கிடக்க அத்தண்ணீரில் இருந்து பாலை மட்டும் இந்த அன்ன குஞ்சுகள் உறிஞ்சி எடுத்துக்கொண்டன என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கம்பர் அமைத்திருக்கிறார். ஒரு அழகான காட்சி. இப்படியெல்லாம் இடம் இருந்தால் எப்படி இருக்கும், நினைத்து பார்க்கவே மனம் மிக ரம்மியமாக உணர்கிறது. அப்படி கம்பர் பாடலை அமைச்சர். நன்றி ஐயா. நான் இந்த பாட்டு படிக்கிறப்போ வரல அந்த வகுப்பு, அதனால எனக்கு தெரியல. நன்றி ஐயா. அடுத்த பாடல் பாடல் கம்பருக்கு உருவானதற்கு காரணம் அந்த ஆண்டாளனுடைய பாசுரம் காரணமாக இருக்கு. மாடுகள் யாரும் கறக்காமலேயே பாலை சொரியும் என்ற செய்தியை ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள். அந்த செய்தியையே எடுத்துக்கொண்டு கம்பர் அதை இன்னும் விரிவுபடுத்தி ஒரு சிறந்த வர்ணனையாக அமைக்கிறார். ஆக ஆண்டாளை எல்லாம் கம்பர் படித்திருப்பார். ஏனென்றால் ஒரு வைஷ்ணவ காப்பியம் கம்பர் இயற்றுகிறார் என்பதனால் தனக்கு முந்தைய வைஷ்ணவ பெரியார்களுடைய இவையெல்லாம் கம்பர் நிச்சயம் வாசித்திருக்கிறார். அதில் ஆழ்வார்களுடைய 4000 எல்லாம் அவர் ஆழ்ந்த புலமை பெற்று, அப்படி அவர் ஆண்டாளையும் வாசித்து ஆண்டாளுடைய இந்த செய்தியை, மாடுகள் யாரும் கறக்காமல் தானாகவே பாலை தொழுகின்றன, அதை குடிப்பதற்கு கன்றும் குடிக்காமல் கறப்பாரும் கறக்காமல் தானாக அவை வழிந்து ஓடுகிறது என்று ஆண்டாள் சொன்ன அந்த செய்தி கம்பரை கவர்ந்திருக்கிறது. அதை உள்வாங்கி கொண்டு அதை இன்னும் விரிவுபடுத்தி இந்த பாடலை கம்பர் அமைத்திருக்கிறது. நல்ல ஒரு கற்பனை அமைப்பு. பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருத்துவாரும் அருந்தொடு நிழல் செங்கற்ன இயல் இசை பயன்துய்ப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவி உற மாற்றுவாரும் விருந்தினர் முகங்கண்டன்ன விழா அணி விரும்புவாரும். பொருந்திய மகளிரோடு வதுவியில் பொருந்துவாரும் மருந்தொடு நிழல் சென்று அன்ன இயல் இசை பயந்து துய்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவி உற மாந்துவாரும் விருந்தினர் முகங்கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தோடு நிழல் சென்று அன்னை இயல் இசை பயன் துய்ப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவி உற மாந்துவாரும் விருந்தினர் முகம் கண்ணன்ன விழா அணி விரும்புவாரும். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தோடு நிழல் சென்று அன்ன இயல் இசை பயன் துயப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவி உற மாந்துவாரும் விருந்தினர் முகங்கண்ட அன்ன விழா அணி விரும்புவாரும். ஓயும் வெண்டையில் மத்தொழி துள்ளல் போய் மாய வெள்விளை வாய்விட்டு அரற்றவும் தேயும் நுண்ணுடை செங்கு வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வரும் ஓயும் வெண்தயிர் மத்த ஒளி துள்ளல் போய் மாய வெள்வளை வாய்விட்டு அகற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். தோயும் வெந்தையில் மத்துளி துள்ளல் போய் மாய வெள்ளை வெல்வளை வாய்விட்ட அற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். தோயும் வெந்தயர் மத்தொளி துள்ளல் போய் மாய வெள்விளை வாய்விட்டரற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். அடுத்த பாடல். பெருந்தடங்கண் விரைமுதல் ஆற்றலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் கூட்டலால் வருந்தி வந்தவர் கீதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. பெருந்தடங்கண் பிறைமுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூந்தலால் வருந்தி வந்தவர்க்கீதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. கூட்டலால் என்று பூத்தலால் பெரும் பெரும் தடங்கன் பிறை நூதலார்க்கெல்லாம் பெரும் தடங்கள் தடங்கன் பிறை நூதலார்களாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. பெரும் தடங்கண் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே. அவன் சுரக்கும் நிதியம் கணக்கிலா இளம் சுரக்கும் நிறைவளம் நற்பணி இளம் சுரக்கும் பெறுதற்கரியதம் குளம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம் அந்த சூவ சுத்தமே இணைத்து இணைத்து பாடினால்தான் அந்த ஓசை வரும். அலம் சூரக்கும் நிதியம் கணக்கிலா நிலம் சூரக்கும் இறைவளம் நன்மணி குளம் சுரக்கும் பெறுதற்கரியதம் குளம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். களம் சூர் ரக்கும் நிதியம் கணக்கிலா நிலம் சூர் ரக்கும் நிலைய வளம் நன்மணி பிலம் சூர் ரக்கும் பெருந்தவர்க்கு அரியதம் குலம் சூரக்கும் ஒழுக்கம் குடிக்கிறா. ரொம்பவும் பிரிச்சாலும் அது வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கியா? ஒரு மாதிரி. ஆமா. சிக்கல் தான். அது பழம் பழம் சுரக்கும் நிதியம் கணக்கிலா, நிலம் சுரக்கும் இறைவளம் நன்மணி, குலம் சுரக்கும் பெருவற்கரியதம், குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். அது சில பாடல்கள்ல நன்றாக பிரித்து சொல்வதற்கு இடம் இருக்கும். அது அப்படி பிரித்து சொல்லும் போது நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு திருப்புகழ் பாடல்கள் அந்த மாதிரி நிறைய அமைச்சிருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அகர முதல் என உரை செய் அம்பத்தோர் அக்ஷரமும் அகிலகலை கழுகி தன் கொண்ட தத்துவம். அதுல வருது பாருங்க. அகர முதல் என உரை செய் அம்பத்தோர் அக்ஷரமும் அகிலகலை கழுகி தன் கொண்ட தத்துவம். அந்த விதம் கொண்ட என்பதில் ஜிஏ முன்னாடி சேர்த்து பாடும்போது அங்க ஓசை சிறப்பு அமையும். அகர முதல் என உரை செய் அம்பந்தோர் அக்ஷரமும் அகிலகலை கழுவி தன் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை. அப்புறம் அடுத்த அடியில அடங்கும் தனி பொருளை என்பது எல்லாம் அந்த அடங்கும் என்பதில் உள்ள ஆக முன்னாடி சேர்த்து பாடும்போது தான் அங்கு ஓசையை அமையும். அது நம்ம அப்படி சேர்க்காம பாடினா அங்கு ஓசை வராது. இந்த மாதிரி அந்த திருப்புகள் அது ரொம்பவும் படிப்பதற்கு உச்சபட்சமான சந்த நயத்தை தரக்கூடிய பாடல்கள் வாசித்து பார்க்கணும். அகர முதலில் என ஒப்பிசை அம்பந்தோர் அக்ஷரமும் அகிலகலை எழுவத்தை தற்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் இப்பொருளை எப்பொருளும் மாய அறிவையறி பவரறியும் அபரி அறிவையறி பவரறியும் குடியடி நடுமுடிவில் சிறிய அணுவை அணு விதிமலமும் நெஞ்சும் கூணத்ரயமும் அற்றதொரு தாளம் திகழும்படி வினை பிரிவில் ஒன்றென்று இருப்பதனை நிறைவு முறை ஒளிவர நிறைத்து இருப்பதனை என்ற அந்த பாடல் அமைச்சு. அது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல அடிகளில் அந்த ஒரு எழுத்தை முன்பு உள்ள வார்த்தையோடு சேர்த்து சேர்த்து பாடும்படியாக திருப்புகழ் அமைந்திருக்கும். அது படிப்பதற்கு இனிமையாக இருக்கும். ஒரு எழுத்தை முன்பு உள்ள வார்த்தையோடு இணைத்து படிப்பது அந்த மாதிரி எதுவும் அமைந்திருக்கும். களம் சுரக்கும் நிதியம் கணக்கிலா, நிலம் சுரக்கும் இறைவளம் நன்மணி, நிலம் சுரக்கும் பெருவற்கரியதம், குளம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். நான் பிடிக்கும். அப்படிங்க சார். களம் சுரக்கும் நிதியம் கணக்கில்லா, நீலம் சுரக்கும் நிறைவளம் நன்மணி, பிலம் சுரக்கும் பெருதற்கு அரியதம், குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம் குடிகளாம். குடிக்கலாம் குடிக்கலாம். களம் சுரக்கும் நிதியம் கணக்கிலா, நிலம் சுரக்கும் நிறைவளம் நன்மணி, பிலம் சுரக்கும் பெறுதற்கரியதம், குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். அடுத்தது 16வது. பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா, நிற்பின் நின்றன நீதி பாதரா, அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர், கற்பின் நின்றன கால மாறியே. பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா, நெற்பின் நின்றன நீதி மாதரார், அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர், கற்பின் நின்றன கால மாறியே. நன்றாக ஓசை மிக சிறப்பாக. பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா, நிற்பின் நின்றன நீதி மாதரார், அற்பின் நின்றன அரங்கன் அன்னவர், கற்பின் நின்றன கால மாறியே. பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா, நிற்பின் நின்றன நீதி மாதரார், அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர், கற்பின் நின்றன காலமாறியே. பாடல் வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லையா, திண்மை இல்லை நேயர் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமல் வெண்மை இல்லை பல் கேள்வி மேலாம். ஏன் உங்க சத்தம் கொஞ்சம் கம்மியா கேக்குது ஐயா, உங்களுக்கு மத்தவங்களுக்கு எப்படி கேக்குது? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. கேக்குதா? இப்ப இப்ப பரவாயில்ல. பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செறுநர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செறுநர் இன்மையால், உண்மை இல்லை பொய் யுரை இலாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் சிறுநர் இன்மையால், உண்மை இல்லை பொய் பொய் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மையில் பல் கேள்வி ஓங்கலால். ஐயா நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. உண்மை ஆமா உண்மை இல்லை. ஆமா அதை நான் என்ன என்ன மாற்ற சொல்லியிருந்து சொல்லுங்க, அந்த அடியை சொல்லுங்க, நல்லா நினைவு வச்சு புரிச்சு வச்சிருக்கீங்க. உங்களால் முடியும். 7/17 உங்களால். உண்மை இல்லை பல் கேள்வி உங்களால். ஆமா அதுதான் பொருத்தமாக இருக்கும். மூன்று அடிகளுக்கு இணையாக அர்த்த ரீதியாக பார்த்து பார்க்க போனால் அந்த அடிதான் பொருத்தமாக இருக்கும். உண்மை இல்லை பல் கேள்வி உங்களால் என்பது, ஏனென்றால் நல்லது எதுவும் இல்லைன்னு வருது. வன்மை என்பது கொடைத்தன்மை, திண்மை என்பது வீரம், உண்மை என்பது சத்தியம், இவையெல்லாம் இல்லை இல்லை என்று வருகிறது. ஏன் இவையெல்லாம் இல்லை என்றால் இதற்கு எதிர்மாறான எதுவும் இல்லை என்று வருகிறது. அதை போல கடைசி அடியும் அமைய வேண்டும். ஒரு நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வெண்மை என்பது நல்லதை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. வெண்மை என்பது அறிவீனம் என்ற பொருளில் வரக்கூடும். அறிவீனம் இல்லை என்று வரக்கூடிய வரக்கூடாது, அறிவு இல்லை என்றுதான் வர வேண்டும். என்னது முந்தைய முந்தைய அடிகளுக்கு இணையாக அது அப்படித்தான் அமைய வேண்டும். அதனால் உண்மை இல்லை என்று அமைந்திருப்பதுதான் மிக பொருத்தம். அதுக்கு ஏற்றபடி அந்த அடியின் மற்ற பின்னாடி உள்ள பகுதியும் மாற்றப்பட்டு பல் கேள்வி ஓங்கலால் என்று சில பதிப்புகளில் காணப்படும். அதுதான் பொருத்தமானது என்று நான் சொல்லியிருப்பேன். அதன்படி சொல்லுவது நிரஞ்சன் நீங்க படிக்க நான் வேண்டியது. தான். வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லை இன்மையால், திண்மை இல்லை நேர் செறுநர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லை இல்லாமையால், பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால். அதுதான் அதை மாற்றிருக்கோம். அதை நீங்க வந்து உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலார் என்று மாற்றி. அடுத்த பாடல், அன்பு பேர் அருளும் தருமமும் துணையா, தம்பகை புலங்களின் தவிக்கும் கொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் முதலிடம் ஆன, செங்கண்மாள் பிறந்தாண்டளப்பரும் காலம் திருவிஞ்சீர் திருந்தமை தெளிந்தால், அங்கன்மா ஞாழ திண்ணகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட் யாதோ, அன்பு பேர் அருளும் தருமமும் துணையா தம்பகை புலன்களின் நதிக்கும் கொங்குமா தவமும் ஞானமும் உணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடம் ஆன, செங்கண்மால் பிறந்தான் தளப்பரும் காலம் திருவிஞ்சி திருந்தமை தெளிந்தால், அங்கன்மா ஞாழ திண்ணகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டை அமரர் நாட் யாதோ. தங்கு பேர் அருளும் தருமமும் துணையா தம்பகை புலன்கள் ஐந்தும் ஐந்தவிக்கும் பொங்கு மாதவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான, செங்கண்மால் பிறந்தாண்டு அளப்பரும் காலம் திருவின் வீற்றிருந்தமை விருத்திருந்தமை தெளிந்தால், அம்கண் மா ஞாலத்து இந்நகர் ஓக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையா துணையா தன்பகை புலன்கள் ஐந்தவிக்கும் பொங்குமாதவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவருக்கும் புகலிடமான, செங்கன்மால் பிறந்தாண்ட அளப்படும் காலம் திருவின் வீற்றிருந்தமை தெளிந்ததால் தெளிந்த தெளிந்ததால் அம் அம்கன்மால் அம்கன் மாலஞ்ஞாலத்து இந்நகர் ஓக்கும் புன்னகர் அமரர் நாடையாதோ நாட்டு யாதம், நாட்டு யாதோ. அதுல புள்ளி அழிஞ்சிருக்கு. நாடு நாட்டு நாட்டு யாதோ. அந்த செம்கண் செம்கண் அம்கண் என்று பிரித்து எழுதப்பட்டிருக்கு. அதனால அதற்கு முந்திய அடிகளில் உள்ள எதுகைக்கு ஏற்ற எழுத்து அமையவில்லை. அந்து செங்கண் கந்து கொங்கு என்று அம்கண் வந்துவிடும். இது சேர்த்து எழுதும் போது இயல்பாக செங்கண் அங்கண் என்று வந்துவிடும். அந்த எதுகை பொருத்தமாகி பிரித்து எழுதப்பட்டு இருப்பதனால் அது வித்தியாசமாக காட்சியளிக்கும். தங்கு பேர் ஆம், அருளும் தருமமும் துணையார் தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் குங்குமா தவமும் ஞானமும் புனந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கண்மால் பிறந்தாண்டு அளப்பரும் காலம் திருவின் வீற்றிருந் இறந்தமை தெளிந்ததால் தெளிந்தாள் தெளிந்தார். தெளிந்தாள் அங்கன்மான் ஞாலத்து இன்னகர் ஒக்கும் பொன்னகர் பொன்னகர் அமரர் நாட்டு யாதே யாதோ நாட்டு யாதோ. அங்கன்மான் ஞாலத்து அப்படின்ட்டு ஒரு திருப்பாவையில ஒரு பாட்டே ஆரம்பிக்கும். அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான அப்படின்னு ஆரம்பிக்கும் பாட்டு. அங்கன்மான் ஞாலம் என்றால் அழகான இடத்தை உடைய கண்ணை உடைய பெரிய உலகம், பெரிய உலகம். கண்ணுன்னா பெரிய இல்ல இல்ல இடம் இல்ல, இடம் இடம் கண்ணுனா உலகம் இடம் பெரிய என்றால் தான் பெரிய, பெரிய பெரிய என்றால் இடம். இடம் சில அழகிய பெரிய இடம். அடைமொழிகள், சில அடைமொழிகள் பொதுவாக பல கவிஞர்களாலும் கடைபிடிக்கப்படும். உயிர் என்பதை மண்ணுயிர் என்று சொல்வது ஒரு வழக்கம். மண்ணுயிர் என்றால் அதற்கு ரன்னகரம் போட்டு எழுதுவார்கள். இரண்டு சுருளில் நகரம், மண்ணுயிர். அது இலக்கியங்களில் பல இடங்களில் அந்த மண்ணுயிர் என்ற சொற்றொடர் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அது பொதுவான ஒரு அடை மொழியாக இருக்கு. அதே போல இந்த அங்கன்மா ஞாலமும் பொதுவாக பல இடங்களில் வரும். சில அடைமொழிகள் பொது தன்மை பெற்றவையாக பலராலும் கையாளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பாடல், மேவரும் உணர்வின் முடிவிலா மையினால் வேதமும் ஒப்பு. இது நீங்க திரையில வேற பத்தொன்பது பாடலை பார்க்க. திருப்பறீங்களா மாத்திர மேவரும் உணர்வின் முடிவிலா மையினால் வேதமும் ஒக்கும் பின் புகழால் தேவரும் ஒக்கும் இவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலையூர் கன்னியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை ஏதுவதற்கு யாவரும் தன்னை ஏதுதற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும் மேவரும் உணர்வின் முடிவிலா மையினால் வேதமும் ஒக்கும் புகழால் தேவரும் ஒக்கும் இவரும் ஒக்கும் பின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலையூர் கன்னியை ஒக்கும் கூலத்தால் காழியை ஒக்கும் யாவரும் தன்னை எய்துதற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். மேவரும் உணர்வின் முடிவு இல்லாமையா இல்லாமையினால் வேதமும் மொக்கும் புகழால் தேவரும் மொக்கும் முனிவரும் மொக்கும் தின்பொறி அடங்கிய செயலால் காவலில் கலையூர் கண்ணியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை எய்துதற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். நல்லா அந்த ஓசையோட பண்ணு. இது சந்தமே நல்ல ஒரு அமைப்புல அமைந்த பாடல் தான் இது. தானன தடன தானன தடன தானன தானன தனன தானன தனன தானன தனன தானன தானன தனன ஒரு அமைப்புல உள்ள பாடல் இது. இந்த மாதிரி பாடல் நிறைய வரிசையாக இருக்கும்போது அப்படி வரிசையாக படித்து கொண்டு போவதே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கு. ஒரு சில பாடல்கள் தான் மூல ராமாயணத்தை பாட்டு என்றால் இந்த வரிசையில் நிறைய பாடல் அப்படி. மேவரும் உணர்வின் முடிவில்லாமையால் முடிவில்லாமையினால் வேதமும் ஒக்கும் விண்புகளால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலையூர் கன்னியை ஒக்கும் குலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை சூலத்தால் சூலத்தால் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை எய்தற்கரிய தன்மையால் ஈசனை ஒக்கும். மேவரும் உணர்வின் முடிவிலா இம்மீன் முடிவிலாமையினால் தேவமும் ஒக்கும் விண்புகளால் வேதமும் ஒக்கும் விண்புகளால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலில் கலையூர் கன்னியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவரும் தன்னை எய்ததற்கு அறிய தன்மையால் ஈசனை ஒக்கும். இருபதாவது மன்னவர் மன்னவர் தருதிரை அளக்கும் மண்டபம் அன்னமின் அடையவர் ஆடும் மண்டபம் உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம் மன்னரும் தலைதெறி பட்டி மண்டபம் மன்னவர் கருதிரை அளக்கும் மண்டபம் அன்னமின் நடையவர் ஆடும் மண்டபம் உன்னரும் மறுமறை ஓதும் மண்டபம் பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம். மன்னவர் தருதிரை என்று தருதிரை மற்றவர்கள் தருகின்ற கப்பம் என்று அர்த்தம். அந்த கப்பங்களை எல்லாம் அளந்து அளந்து வாங்கக்கூடிய ஒரு மண்டபம் அங்கே இருக்கு. அடுத்து அன்னமின் நடையவர் ஆடும் மண்டபம் அன்னம் அழகான போன்ற பெயிண்டிங். உண்மையான நடையுடைய பெண்கள் ஆடக்கூடிய நிறுத்த சாலைகள் நாட்டிய அரங்கங்கள் ஒரு பக்கம். அடுத்து அருமறை ஓது மண்டபம் இன்னரும் அருமறை நினைப்பதற்கு அறிய அரிய வேதங்களை ஓதக்கூடிய மண்டபங்கள் ஒரு பக்கம். இந்த மண்டபம் மண்டபம் மண்டபம் என்பதை அது ஒருமையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரே ஒரு மண்டபம் இருந்தது என்று எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்தால் அது நாட்டை புகழ்ந்ததாக ஆகாது. அரிதாக ஏதோ ஒன்றே ஒன்று இருப்பது போல ஆகும். அவையெல்லாம் பல இருந்தன என்பதுதான் இந்த இலக்கணப்படி மண்டபம் என்பது ஒருமையையும் குறிக்கும். ஒரே ஒரு மண்டபத்தையும் மண்டபம் என்று சொல்லலாம். பல மண்டபங்கள் இருந்தாலும் அதை மண்டபம் என்று சொல்லலாம். மண்டபம் இருந்தது என்று சொல்லலாம். மண்டபம் இருந்தன என்று சொல்லலாம். அந்த இருந்தன என்ற வினையை வைத்து மண்டபம் என்பதை ஒருமையா பன்மையா என்பதை நாம் முடிவு கட்ட வேண்டும். அந்த இருந்தன என்ற அந்த சொல்தான் மண்டபம் ஒருமையா பன்மையா என்பதை தீர்மானிக்கும். ஆக இங்கு மண்டபம் என்று ஒருமை சொல் இடம்பெற்றிருந்த போதிலும் கூட இவையெல்லாம் மண்டபங்கள் பல இருந்தன என்ற அர்த்தத்தை தான் தருகின்றன. அப்படி பல மண்டபங்கள் அப்படி சொல்லட்டுமா. மன்னவர் தருதிரை வளர்க்கும் மண்டபம் அன்னமின் நடையவர் ஆடும் மண்டபம் உன்னரும் அருமறை ஓதும் மண்டபம் பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம். எல்லாரும் படிச்சிருக்க படிக்கல, எல்லாரும் நான் மட்டும்தான் படித்தேன். பிரகாஷும் ஜெயராம் படிக்கல. நான் சார் சார் நான் படிச்சேன் இல்லையா. ஓகே மன்னவர் தருதிரை நான் படிச்சேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தானே படிச்சேன் இல்ல, நீங்க மியூட்ல படிச்சிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு கேட்கல. இல்லையா? ஓ ரியலி சாரி இல்ல சாரி சார் இல்ல, கேட்டது படிச்சேன். கேட்டது நீங்க படிச்சீங்க. நான் தருதிரை தவறா படிச்சேன். அது கருதிரைன்னு படிச்சேன். அதே நான் தருகிறேன் கேட்டது. பிரகாஷ் படிக்கணும். பிரகாஷ் மேபி இங்க போய் அடுத்த பாடம் போகலாம். நீங்க கண்டினியூ, அடுத்த பாடல பார். ஒரு நிமிஷம், நீங்க அடுத்த பாடல். சரி சரி ஆமா. எழ்வார் மழையும் திரையாழியும் நாளும் அல்வார் முரசம் மதுமாநகர் வாழும் மாக்கள் அல்வார் இல்லாமை பொருள் நாவலும் இல்லை யாதும் சொல்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. மாக்கள்னா விலங்குகள் தானே? இல்ல மக்களையும் குறிக்கும், சாமானிய மக்களையும். இங்க மக்களை தான் குறிக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க. இங்கு மக்களை தான் செல்வார் மழையும் திரையாடியும் உட்க நாளும் வள்வார் முரசும் மதுர் மாநகர் வாழும் மாக்கள் கள்வார் இல்லாமை பொருள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாதோ. நீங்க படிங்க ரஞ்சன். நான் படிக்கிறேன். தெள்வார் மழையும் திரை ஆழியும் உட்க நாளும் வள்வார் முரசும் அதிர்மான் நகர் வாழும் மக்கள் கள்வார் இல்லாமை பொருள்கள் காவலும் இல்லை யாதும் கொள்வார் இல்லாமை கொடுப்பார்களும் இல்லை மாறும். ஆனா இப்படி ஒரு நகரம் அமைந்தா ஆமா சிறப்பாகத்தான் இருக்கும். இருக்கும். ஆமா அது உலகத்திலே உலகம் என்றைக்கு நிறைவு பெற்றதாக ஆகிவிட்டது, மிகவும் நல்ல நிலைக்கு உலகம் உள்ளாகிவிட்டது என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், இந்த உலகத்தில் காவல்துறை என்ற ஒரு துறை இருக்கக்கூடாது, அடுத்து ஆமா அரசியலும் இருக்கக்கூடாது. ஆமா ஒரு அரசியல் என்பதை மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தான், ஒழுங்கு இல்லாத மக்களை சரிபடுத்துவதற்கு அரசியல் என்பது, காவல்துறை என்பது, இவையெல்லாம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலம். மக்கள் தாங்களே தங்களை உணர்ந்து நல்ல வழியில் நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால், எல்லோரும் அன்புமயமானவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால், ஒருவருடைய பொருளை இன்னொருவர் பறிக்காதவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால், தனக்கு தனக்கு என்று சேர்க்கக்கூடிய மக்களாக இல்லாமல் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு யாருக்கும் யாருக்கும் எதுவும் உரிமை இல்லை, எல்லாம் பொதுவானது என்ற நிலைமை வந்துவிட்டது என்றால், அரசியல் தேவைப்படாது, காவல்துறை தேவைப்படாது, அங்கு வள்ளல்கள் என்று யாரும் உருவாக மாட்டார்கள், ஏனென்றால் ஏழைகளே யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற நிலை வந்தது. அந்த ஒரு உலகம்தான் உண்மையிலேயே சரியான நிலையை அடைந்த ஒரு உலகம், மிகவும் நிறைவு பெற்ற ஒரு உலகம் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட உலகத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அடுத்த பாடல் போலாமா? பாடல் போகும். அல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி உற்ற அல்லாரும் இல்லை அவைவல்லர் அல்லாரும் எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ. கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அவை வல்லர் அல்லாரும் இல்லை எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்ததாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ. அதாவது இந்த பாட்டினுடைய கருத்து பொதுவுடைமை கருத்து, எல்லாம் கம்யூனிசம் மார்க்சிசம் எல்லாம் பேசுறாங்கல்ல, அவர்கள் பேசக்கூடிய கருத்தை கம்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்பே, முன்னாடியே சொல்லிட்டார் அவரு. அதாவது நாம் பொதுவாக என்ன சொல்கிறோம் என்றால், ஏழைகளுக்கு உதவுவதை ஒரு சிறந்த குணமாக தர்மமாக சொல்கிறோம். ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பதை, அள்ளி கொடுக்கின்ற அந்த வள்ளல்களை நாம் மிகவும் போற்றி எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் ஏழை என்ற ஒரு ஒரு பிரிவு ஏன் இந்த சமூகத்தில் உருவாகிறது? அவர்களுடைய பொருள் வேறு யாரிடமோ போய் சேர்வதனால்தான் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அந்த ஏழை என்ற ஒரு பிரிவே, ஒரு கூட்டமே இல்லாமல் அவர்களும் வளமை வாய்ந்தவர்களாக மாறிவிட்டால், இன்று வள்ளல்கள் கொடையாளிகள் என்ற ஒரு ஒரு புகழத்தக்க ஒரு கூட்டம் இல்லாமல் போய், ஏழைகள் இருக்கும் வரைக்கும் தான் கொடையாளிகள் என்ற ஒரு சிறப்புக்குரியவர்கள் தோன்றிக் கொண்டிருப்பார்கள். ஏழைகள் இல்லாத ஒரு நிலைமை வந்துவிட்டால் வள்ளல்கள் என்ற சிறப்புக்குரியவர்கள் தோன்ற வாய்ப்பு இல்லை. அப்படி சிந்தித்து பரந்து விரிந்த பார்வை பார்த்து கம்பர் இந்த பாடலை பார்த்து, ஏழைகளே இல்லாத ஒரு நிலை சமூகத்தில் தோன்றுவதை கம்பர் சிந்தித்திருக்கிறார். அவருடைய அந்த ஐயா, தொலைநோக்கு. இந்த பாடல் விளக்கத்துல வந்து ஆண் பெண்கள் அனைவரும் கற்றறிந்தவர்களாக இருந்ததால் எழுதியிருக்காங்க, இதுல பெண்கள் பற்றி சொல்லவே இல்லையே. இல்ல அது வேற ஒரு பாடல்கள் இல்லை, பெண்களும் கற்று இருக்கிறார்கள், பெண்களுக்கும் கல்வி இருந்தது, திருந்து செல்வமும் கல்வியும் கூட்டலால் என்று ஒரு பாடல் இல்லை. அது அடுத்து வரும் என்று அடுத்துள்ள பாடல்கள் அதுவும் இடம் பெற்றிருக்கிறது. இதில் பெண்களை குறிக்கவில்லை என்றாலும் அங்கு பின்னாடி பெண்களை குறித்ததனால் இதில் பெண்களையும் நாம் சேர்த்துக் கொண்டோம். பின்னாடி பெண்களும் கல்வி கற்றிருந்தார்கள் என்று ஒரு பாடலில் அவர் சொல்லியிருப்பதனால் இதில் கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் என்ற அந்த சொற்றொடரில் பெண்களும் கற்றிருந்தார்கள், எல்லோரும் கற்றிருந்தார்கள், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் கற்றிருந்தார்கள், கல்வி கற்காதவர்கள் என்று யாருமே இல்லை, எல்லோருமே நிறை கல்வி பெற்றிருந்தார்கள், எல்லோருமே அறிவுடையவர்களாக இருந்தார்கள். அறிவில் ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான், கல்வியில் ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் ஒருவர் சிறந்த கல்வி மாணவராகவும் இன்னொருவர் சாதாரண மாணவராகவும் நாம் பேதப்படுத்தி பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் எல்லோரும் சம அளவு கல்வி கற்று எல்லோரும் சம அளவு அறிவுடையவர்களாக இருந்தால் ஒருவரை பண்டிதர் என்றும் ஒருவரை பாமரர் என்றும் நாம் பேதப்படுத்துவதற்கு அங்கு இடமே இருக்காது. அதைத்தான் இங்கு கம்பர் சொல்லியிருக்கிறார். கல்வி முற்ற வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை என்று சொல்லுங்க. தனித்து இல்ல, நாம் அதுல அடையாளப்படுத்த அங்கு யாருமே இல்லை. ஆனா ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தொழிலையோ ஒரு கல்வியிலோ அதுல வந்து சிறப்பு அடையிறது வந்து எல்லாரும் சிறப்படைய முடியாது இல்லையா? கல்வி எல்லாரும் கத்துக்கலாம், ஆனா அதுல சிறப்பு கம்பர் தன்மை என்ன வல்லவர். சொல்கிறார் என்றால் கம்பர் அதைத்தான் மாற்றி சொல்கிறார், எல்லோருமே சிறப்படைந்திருந்தார்கள். இப்போ நாம ஒரு உதாரணத்திற்கு ஒரு துறையை எடுத்துக்கொள்வோம், ஓவியத்தை எடுத்துக்கொள்வோம். ஓவியத்தை ஒருவர் கற்று மிக சிறப்பாக இருக்கிறார், இப்போ மிகவும் பிரசித்தி பெற்ற ஓவியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம், அவர் வரையக்கூடிய ஓவியங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அது அவர் மட்டும் தனித்து அவர் மிக அதிக முயற்சி செய்து அந்த துறையில் மேலோங்கி வந்திருக்கிறார், மற்றவர்கள் அவர் அளவுக்கு முயற்சி செய்யவில்லை அல்லது அவர் அளவுக்கு திறமை அவர்களுக்கு வாய்க்கவில்லை என்பதனால் அவர் அடைந்த அந்த புகழை அவர்கள் அடையவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கம்பர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த அயோத்தி மாநகரில் அல்லது அந்த கோசல நாட்டில் எல்லோருமே திறமை மிக்கவர்களாக இருந்தார்கள். ஓவியத்தை எடுத்துக்கொண்டால் எல்லோ ஓவியர்களுமே சம அளவு திறம் பெற்றவர்களாக இருந்தார்கள், யாரும் யாரையும் மிஞ்சியவர்களாக, யாரும் யாருக்கும் தவழ்ந்தவர்களாக இல்லை. எல்லோரும் வரையக்கூடிய ஓவியங்களும் உன்னதமானவைகளாக திகழ்ந்தன என்று சொல்கிறார் அவர். அப்படி ஒரு கற்பனையை செய்கிறார், அது ஒரு கற்பனை தான், அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி இருந்தால் அங்கு ஏற்றத்தாழ்வே இருக்காது, இவர்தான் உயர்ந்தவர், இவர் அளவுக்கு இணையானவர் கிடையாது, இந்த துறையில் இவர்தான் மிகுந்தவர், மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு கீழேதான் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கு இல்லை. எல்லோருமே எந்த துறையை யார் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் எல்லோருமே சம அளவு திறம் மிக்கவர்களாக, சமம் என்றால் எல்லோருமே உச்சபட்ச திறம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் கம்பர் சொல். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் அங்கு யாருமே தனித்து புகழப்படக்கூடியவராக இருக்க மாட்டார், எல்லாருமே கொண்டாடுவார்கள், அப்படித்தான் இருக்கும். ஆனால் கம்யூனிசத்துக்காக எதிராக சொல்லுவார்கள் இந்த ஒரு கருத்தை தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்யூனிசம் வந்து வளர்ந்து விட்டால் அந்த அந்த நாடுலேயும் அந்த இதுலேயும் வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப இதுவும் பெருசாக முயற்சி செய்ய வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு கம்யூனிசத்துக்கு எதிராக நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை குறிப்பிடுவாங்க. அது அந்த கேள்வியை நான் கம்யூனிஸ்டவாதிகளிடமும் கேட்டிருக்கேன், எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் சேர்ந்து அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், அதாவது அங்க அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படுமா, மற்றபடி ஒருவர் கலை வித்தகம் தெரிந்தவராக இருந்தால், அவருக்கு அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் இருந்தால் அவரை அந்த துறையில் ஈடுபடுத்துவார், அவரை அதெல்லாம் செய்யக்கூடாது என்று கட்டுப்படுத்தி வைத்திருக்க மாட்டார்கள் என்று அதற்கு பதில் சொன்னார்கள். யார் யாருக்கு ஆமாம், என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையில் அவர்கள் மேலோங்கி வரலாம், அதற்கு இடம் உண்டு என்று அவர் பதில் சொன்னார். ஆனாலும் அந்த கம்யூனிசம் வெற்றி பெறவில்லையே, அங்கு தோல்விதானே அது கண்டுவிட்டு உலகத்துல எங்க இருக்குன்னு நான் தோல்வி தேடுறேன். கம்யூனிசம் எங்கேயுமே இல்லை. மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற இடத்துலயும் அதிகாரத்துக்காக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் தான் அவதிப்படுறாங்க. நிறைய உதாரணம் சொல்லலாம். கம்யூனிசம் எப்படி தோற்றது என்பதை ஒரு நல்ல நையாண்டியா ஒரு நாவல் ஒருவர் எழுதியிருக்கிறார். ஜார்ஜ் ஆர்வெல் என்று அவருடைய பெயர். அவர் ஆங்கிலத்தில் எழுதிய நாவல் தமிழில் விலங்கு பண்ணை என்று வந்திருக்கிறது. அது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது கம்யூனிசத்தை எப்படி உருவாக்கினார்கள், அப்புறம் அவர்களே அது கெட்டு போவதற்கு எப்படி காரணமாக இருந்தார்கள் என்பதை விலங்குகளை மையமாக வைத்து, ஒரு பன்றிதான் அதற்கு தலைமை பன்றி. வகிப்பது ஆமா, போல கேள்விப்பட்டிருக்கேன் எழுதியிருப்பார். நான். கரெக்ட், இந்த புத்தகம். ஆமா, அந்த நாவலை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அது மிகவும் ஆனா உள்ளுக்குள்ள நல்ல ஒரு கருத்தை வைத்து நையாண்டியாக நகைச்சுவையாக அந்த நாவலை எழுதியிருப்பார். அது உண்மைதான். அது அவர் அதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைதான். அது அப்படித்தான் ஆகும். முதலில் யார் அதிகாரத்திற்கு பொது உடைமை என்ற பெயரை சொல்லி வருகிறார்களோ அவர்களே பிறகு தனி உடைமையாளர்களாக தனக்கு மட்டுமே எல்லா அதிகாரமும் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவராக மாறிவிடுகிறார் என்பதுதான் அந்த நாவலினுடைய அடிப்படை கருத்து. அப்படித்தான் அங்கு நடந்தது என்று நாம் அறிகிறோம். அந்த மாதிரி ஆகிய அந்த நாவல்கள், ஆமா நாவலை படிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் ஆமா, அது ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். ஒரு முதலமைச்சர், இப்போ நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு முதலமைச்சர் ரெண்டு இலைய வச்சு சாப்பிட்டு இருக்காரு. ஒரு இலை, ஒரு ஒருத்தருக்கு ஒரு இலை, இவரு ரெண்டு இலைய வச்சிருக்காரு. ஒரு இலையில ஃபுல்லா மாமிசம் இருக்கு, இன்னொரு இலையில சோறு இதெல்லாம் இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவுல அவர் உட்காந்து ரெண்டுத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது அவர் கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தலைவர். அது மாதிரி எடுத்து இது 22 முடிச்சுட்டோமா பாட்டல், 23 போய். 23. ஆமா, 23. நீங்க படிச்சிட்டீங்களா? 22. ஆ, நான் படிச்சிட்டேன். சரி, அடுத்து 23. 25 பாடல் வரைக்கும் படிக்கலாம் இன்னைக்கு. ஆ, 25ஆ? 25 இல்ல, வரைக்கும் 25. படிக்கலான்றாரு இந்த வாரம். சரி சரி. இன்னும் ரெண்டு பாடப்பட்டு பாட்டு. சரி. ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல்பின் பனைபோக்கு அரும். ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல்பின் பனைபோக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து அரு சாகம் தழைத்து அன்பருந்தி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலுமன்றே. ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந்து முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல்தின் பனை போக்கி அரும் தவத்தின் சாகம் தழைத்து அன்பரும்பி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே. படிங்க பிரகாஷ். ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வி ஆகம் முதல் தின்பனை போக்கி அரும் தவத்தின் சாகம் தழைத்து தன் அன்ப அன்பர் அன்பரும்பி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே. ஏகம் முதற்கல்வி முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல் தின்பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பரும் பித் தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே. பாடல். தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் தப்பையப்பி செய் செய்யொக்கும் முன்னின்றொரு செல்கிதி நோயொக்கும் எண்ணில் மருந்தொக்கும் மருந்து கேள்வி ஆய புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் தப்பையப்பி செய்யொக்கும் முன்னின்றொரு செல்கதி உயிர் நோயொக்கும் எண்ணில் மருந்தொக்கும் கேள்வி ஆய புகுந்தால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான். தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் நலம்பு நலம்பையில் நலம் நலம் பயப்பில் பயிப்பால் பயப்பில் பயப்பில் ஆமா, பயப்பில் தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் நலம் பயப்பில் சேயொக்கும் முன்றென்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் நோயொக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுணுங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான். தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் செய் ஒக்கும் முன்னின்று ஓர் ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் எனின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆயப் புகுங்கால் அறிவோக்கும் எவர்க்கும் அண்ணான். தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் சேய் ஒக்கும் முன்னின்ற ஒரு செல்கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான். பாடல் வெள்ளமும் பறவையும் விலங்கும் பேசைய உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் கள்ளரும் பெருங்கொள் தயரத புய வள்ளல்வள் உரையில் மன்னர் வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தள்ளரும் பெரும்புகழ் தயரதப் பெயர் வள்ளல்வள் உரையையில் மன்னர் மன்னனே. வெள்ளமும் பறவையும் விளங்கும் வேசையர் உள்ளமும் ஒருவழி ஓட நின்றவன் தள்ளரும் பெரும் புகழ் தயரத பெயர் வள்ளல் வல்துறை வல்லுரை அயில் மன்னர் மன்னனே. வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தள்ளரும் பெரும்புகழ் தயரதப் பெயர் வள்ளல்வள் உரை அயில் மன்னர் மன்னனே. இருபத்தைந்து பாடல்கள் தான் அர்த்தம் ஆமாங்க.